அங்கதுரீண பாதுகேத்வம் சுஜிலக்ஷேண சகஸ்ரசோ விமுரித்தான் சபலம் மம ஜன்ம தாவதேதது இதிஹாசாஸ்ய மதப்பரம் கிமேதது. ஸ்லோகம் 1001. இதிரங்கதுரீண பாதுகேத்வம் சுஜிலக்ஷேண சகஸ்ரசோ விமுரித்தான் சபலம் மம ஜன்மத்யாவதேதது இதிஹாசாஸ்யம் அகப்பரம் கிமேதது. ரங்கதுரீண பாதுகே, ரங்கதுரீணம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் ரங்கிலிருந்து உலகத்தையெல்லாம் ஆட்டி படைக்கும் தன்மையுடனாக எல்லா காரியங்களையும் பண்ணுகிறான். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, அவனுடைய பிரதியை சம்பரட்சிக்கும் தேவியே, நான் என்ன பண்ணேன், இதி சுஜிலட்சேன சகஸ்ரசோ விமுரித்தான். இம்மாதிரியாக இந்த மாதிரி இப்போ 1000 ஸ்லோகம் எழுதினேன். இந்த மாதிரி 1000 ஸ்லோகம் எழுதி உன்னை பலவராக விமர்சனம் பண்ணி பலவாராக உன்னை ஸ்தோத்திரம் பண்ணேன். இப்ப என்ன காரியங்கள் எல்லாம் நீ அழகாக என்னால் முடிந்தவர்கள் அழகாக ஸ்தோத்திரம் பண்ணேன். எனக்கு சபலம் மம ஜென்ம தாவது ஏத்தது பாதுகாசாசனம் பண்ணுவோம் இல்லையோ, இதனாலே எனக்கு ஜென்ம சாஃபல்யம் அடைஞ்சது. எனக்கு வேற எதுலையும் ஆசை கிடையாது. எச்சாது லாபு பூஜாசு விமுகோ வைசவேஜனே என்று மங்களத்தில் சொல்றோம். சுவாமி தேசியம் ஒரு கியாதியோ ஏதாவது பயனோ எதையும் எதிர்பார்த்து அந்த காரியம் செய்யவில்லை. அப்பேர்த்த மனப்பக்கம் உடையவர் சுவாமி தேசியம். ஆகினால பாதுகா தேவி, நான் எந்த விதமான லாபத்தையும் குறித்து பண்ணல, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற ஆசை வந்தது. நீ சொன்ன ஸ்தோத்திரம் பண்ண அழகாக நான் என்னால முடிஞ்ச ஒன்று நான் எழுதினேன். அதனால இதனாலே எனக்கு சாபல்யம் கிட்டது. ஆக யாராவது இதை விட சென்றதாக எழுதலாம். இப்படி பாதுகா சாஸ்திரங்கிற மாதிரி பாதுகா லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கிரந்தம் எழுதலாம். இதனாலும் பரவாயில்ல. அதனால என்னுடைய கிரந்தத்துக்கு எனக்கு குறைவு இல்லை. எனக்கு எந்த சாபல்யம் கிடைச்சது பாதுகாசனத்தை எழுதினுமே, அதுவே எனக்கு பெருமையை ஒழிய இதை விட உயர்ந்து இன்னொரு கிரந்தத்தை விட நம்ம உயர்ந்து உயர்ந்ததாக ஆரவில்லையே அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஏன்னா பாதுகா தேவி, எனக்கு எந்த விதமான பயனும் வேண்டாம். எனக்கு உன்னுடைய பாதுகா போகம் கூட எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது இதுவே பெரும் பெருமை. இந்த ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களால உன்னை நான் விமர்சனம் பண்ணி அழகா அவனுடைய குணங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நான் எழுதினேன் இல்லையோ, அதே எனக்கு பெருமை. இதுவே எனக்கு மோட்சாந்த ஐக்கியத்தை கொடுக்கும். அப்படி வேற என்ன போகணும், வேற ஒன்னும் பலங்க அப்படி கிடைக்காட்டாலும் கூட எனக்கு பாதுகாசனம் எழுதினதே ஸ்வயம் பிரயோஜனம். பாதுகாசனம் பண்ணதே அதே பிரயோஜனம் எனக்கு, வேற இன்னொரு பிரயோஜனம் வேண்டியது எனக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. சுஜிலட்சேன சகஸ்ரசோ விமுரித்தான் சபலம் மம ஜன்ம தாவதேதது. ஆக பாதுகாசனம் எழுதினாலே என்னுடைய ஜென்ம சாபல்யம் எனக்கு கிடைச்சது. இதுவே ஸ்வயம் பிரயோஜனமா போச்சு, இதுவே எனக்கு பலம். இதை விட எனக்கு இந்த பயணம் எதுவும் தேவையில்லை. அதனால எதிகாசாஸ்யம் அகப்பரங்கி மேதத்து, இதை விட உயர்ந்த பலம் இன்னொன்று வேணும்னு ஆசைப்படலை. இதை விட உயர்ந்த பலம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சுதான் உன்னை பத்தி விமர்சனம் பண்ணி நான் எழுதினேன் இல்லையோ, அது எழுதினதே பெரிய பலம் என்று தலைக்கட்டுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மாதா ரங்கபதேர்நிமிஷ்டம் வாசாமசீமணி பதாவணி வைபவந்தே மோஹாதபிஷ்டுதவதோ மம மந்தபுத்தே பாலஸ்ய சாரசமிதம் தயயா சஹேதாஹ. ஸ்லோகம் 1002. மாதஸ்வரூபமிவ ரங்கபதேர்நிமிஷ்டம் வாசாமசீமணி பதாவணி வைபவந்தே மோஹாத விஷ்ணுதவதோ மம மந்தபுத்தே பாலஸ்ய சாரசமிதம் ஜயயா சஹேதாஹ. ஏ பதாவணி, திருமால் போதுகையை திருவழியை சம்பளத்திற்கும் யான பாதுகா தேவியே, நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். மாதா அம்மா, நீ அம்மா வரலையோ, அம்மா குழந்தைகிட்ட வாத்சல்யத்தோட தப்பு பண்ணாலும் கூட மன்னிச்சிருவார். அதனால நீ அம்மா, நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சிருவோம் அப்படின்னார். என்ன தப்பு பண்ணிருங்க அப்படின்னு கேட்டா பாதுகா தேவி, ஸ்வரூபம் இவர் எங்க பார்த்து நிமித்தம் மாதாமசி மணி பதாவணி வைபவம் தே வைபவம் உன்னுடைய பெருமை இருக்கு, உன்னுடைய சுரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நினைச்சா எல்லையற்றது. எம்பெருமானுடைய சுரூபம் எப்பேற்பட்டது? விபு எம்பெருமான் இல்லையா, அவனுடைய விபூதி எத்தகைய எவ்வளவு, அவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு, இதெல்லாம் பார்த்து அவர் தோத்தம் பண்றதுன்னு மாற முடியுமா? வேதமே தோத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு ஓடியே போடுத்து. அந்த ரங்கநாதனுடைய சுரூபம் உணவு பகுதிகள்லாம் எப்பேற்பட்டதோ அதே மாதிரி உன்னுடைய வைபவம் இருக்கு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய சுரூப உணவு ஈஸ்வரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்பேற்பட்டது? ஆஜாமசீமணி வாக்கினால சொல்லி முடிக்கவே முடியாது, புரிஞ்சா? அதனால வாயால சொல்லி புகழ்ந்து பேசுவது என்பது முடியாத காரியம். அப்பேற்பட்ட உன்னுடைய பொறுமையே அசட்டு தினத்தினால மோகாது அபிஷ்டுதவதா மம மந்த புத்தே. நான் மந்த புத்தி, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஆராய்ந்து பார்த்து முடியாததை செய்யக்கூடாது, முடிஞ்சதை செய்யணும் என்று நிர்ணயம் பண்ணி கடைசியில் இதை நம்மால செய்ய முடியாது, பாதுகாப்பு பிரபாவத்தை நம்மால எழுத முடியாதுன்னு நினைச்சு நான் ஒதுங்கி இருக்கணும். அப்படி இல்லாத மந்த புத்தினா, அதனால அறிவு மயக்கத்தினால அறியாமையினால அப்படி சபதாக ஒன்ன பல நிமிஷம் தோதரம் பண்ண. ஆனா இந்த சோத்தத்தை விட உன்னுடைய குணங்கள் விபவங்கள்லாம் எப்பேற்பட்டது, பெருமைகள்லாம் என்ன எல்லையற்றது. அப்படி இருக்கச்சு ஆயிரம் ஸ்லோகத்தினால உன்னுடைய பெருமையை அடைக்க முடியாதோ இல்லையா? இது பெரிய மகா தப்பு இல்லையா? அடக்க முடியாத வைபவத்தையுடைய உன்னுடைய பெருமையை நான் வந்து ஆயுத ஸ்லோகத்தில் அடைக்கிறேன்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு இடத்துல நான் அபச்சாரப்பட்டுட்டேன். உன்னுடைய பெருமையை நிறைய இன்னும் ஆயிரம்னா லட்சமோ இவ்வளவோ வீதி இதுட்டே இருக்கணும், உன் பெருமையை சொல்லவே முடியாது. அப்படி இருக்க வெறும் ஆயிரம் ஸ்லோகத்தினால உன்னுடைய பெருமையை நான் அடக்க ஆரம்பிச்சேனே, அப்போ என்னுடைய புத்தி மட்டமான புத்தி அப்படி பண்ணிவிட்டேன். இருந்தாலும் கூட மாதா நீ தாயோ இல்லையோ, பாலசிய சாரவிதம் ஆசகேதாக. நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தை என்ன பண்ணி சமுதிரத்தை பார்த்தது, பார்த்துட்டு வந்துடுச்சு முதல் நாள் மொத்தம் என்ன பண்ணிட்டு சமுதிர ஜலம் எல்லாத்தையும் நான் முன்னு வந்தேன் ஓடிச்சு. கையில் என்னத்தை எடுத்துட்டு போச்சு? ஒரு ஆழாக்கு எடுத்துன்னு போச்சு. ஆழாக்கு எடுத்துன்னு போய் அந்த ஜலத்தை மட்டும் எவ்வளவு வரும்? ஆழாக்க ஜலம் தான் வரும். தெரிஞ்சா பிரஸ்த பிராப்தியாதி சாகரம். நான் இங்கேருந்து ஒரு ஆழாக்கு எடுத்துன்னு போய் சமுதிரத்துக்கிட்ட போனா நமக்கு ஒரு ஆழாக்க ஜலம் தான் கிடைக்கும். அத மாதிரி உணவு பூதிகளாலே பறக்க அனந்தமான வைபவங்களை உடைய உன்னுடைய பெருமைகளை நான் ஆயிரம் ஸ்லோகத்திலாம் நடக்கிறதுன்னு சொன்னா அது தப்பு தானே. அந்த அபஜாரத்தை உபஜாராவதேசியன் கிருதான் அகரன்மயா அவதாரானிமா அனுசரவான் சமஸ்து புருஷோத்தமா என்று பெருமாள் பிறந்தோறும் பெருமாள் திருவாரண காலத்துல எம்பெருமான சரியான முறையில ஒவ்வொரு ஆசனங்களிலும் அழிவாக உபச்சாரங்களை சமர்ப்பித்து ஆராதிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லாட்டாலும் கூட ஏதோ ஆதினால பண்ணிவிடுறோம். அப்படி கடைசியில் அப்படி தப்பு பண்ணதுனால எனக்கு சமஸ்து தான் கடைசி எப்படி பிரார்த்திக்கிறோமோ அதுபோல என்ன விடணும் அப்படின்னு கேட்டாக்க, பாலசிய சாகசமிதம் நான் தப்புனாக்கா பண்ண காரி மன்னாலும் கூட நீ அம்மாவான் அப்படின்னால எங்கிட்ட வாசல்யத்தை காட்டி அன்புனால ஏதோ குழந்தை நம்ம பெருமை எழுதுன்னு ஆரம்பிச்சிருக்கு. அசடு விஷயம் நம்மளுடைய பெருமை வச்சுன்னு எனக்கு தெரியாது, அது போயிட்டு போறது அப்படி என்ன நீ மன்னிச்சிடணும், என்னுடைய தப்ப பொறுத்துக்கணும் என்று சமாபிரார்த்தனம் பண்றார். அபஜார சமாபனம் பண்ணார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். கவயோ மதன்யே மாதா ஸ்துவந்தி மதுசூதன பாதுகே த்வாம் லக்ஷே குணாம்ச விநிவேசித மானசானாம் ஜகாமஹம் சஹுமாத பஹுமான விலோகிதானி. ஸ்லோகம் 1003. ஏ நாம பக்தி நியதாஹ கவயோ மதன்யே மாதஸ்து வந்தி மதுசூதன பாதுகே த்வாம் லக்ஷே குணாம்ச விநிவேசித மானசானாம் ஜகாமஹம் சபௌமான விலோகிதானி. பாதுகாதேவியே, நான் உன்னிடத்தில் உள்ள பக்தியினால ஆயிரம் பாடினேன், என்னுடைய கல்யாண குணங்கள்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் சொன்னேன். நீ அம்மாங்கிற வாத்சல்யத்தினால பிரீதியினால என் சொன்னத்தில் என்னுடைய சொல்லுல நிறைய தவறுகளும் இருக்கலாம், சில குணங்கள் விட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாது, நீ என் மேலக்குமையான வாசலித்தினால என்ன மன்னிக்கிறாய் தெரிஞ்சுதா, அதனால உன்னை மன்னிக்கணும் பிரார்த்திச்சேன், நீ மன்னிச்சுட்ட தெரிஞ்சுதா. ஆனா உலகத்தாரெல்லாம் அப்படி இருப்பாளோ, மற்றவர்கள்லாம் விசாரணைகள்லாம் என்ன நினைப்பாளோ என்ன சொல்லுவாளோ, அவள்லாம் உன் மேல தோஷம் சொல்ல மாட்டாளோ அப்படின்னு நினைக்கலானே, அப்படிலாம் ஒருத்தர் நினைக்க மாட்டான்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன் கேட்டா, ஏனாம பக்தி நியதாக கவையோ மதன்யேன், நான் உன்னிடத்தில் உள்ள பக்தியினாலே பாயிரம் பாடினேன் இல்லையா. அதே மாதிரி என்ன போல இந்த சிறந்த பக்தர்கள் எல்லாம் பேர இருப்பா, அவரெல்லாம் கூட பாதுகையை பாடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு பாதுகையை பத்தி குணங்கள் எல்லாம் பாட ஆரம்பிப்பார். வேற பாடுறவா ரெண்டு வகைப்பட்டவர்கள் அவர்கள், என்னன்னு கேட்டா சில பேர் இயற்கையாவே கவியா இருப்பார். இயற்கையா கவியா இருக்கிறவா என்ன பண்ணுவா, என்னுடைய ஸ்ட்ரோங்ல எல்லாம் பார்த்து ஒரு பாடு சந்தோஷப்படுவாளே குத்தம் சொல்ல மாட்டான். ஏன் கேட்டமானாக்க, அவளுக்கு கவனம் பண்ணுவதில் இருக்கும்போதான கஷ்டம், அது எப்படி இப்படி தோக்கணும் என்னங்கிறதுலாம் தெரியும் அவளுக்கு. அவ என்ன பாப்பா, என்னுடைய பதுவாசத்தை முழுக்கும் அவளும் முழுக்க வாசித்து பார்ப்பான். வாசித்து பார்த்துக்கிட்டு எது ஏகாட்சம், ஒரே அக்ஷரத்திலேயே ஸ்லோகம் பண்ணிருக்க, ரெண்டு அக்ஷரத்துல பண்ணிருக்க, மூணு அக்ஷரத்துல பண்ணிருக்க, ஒரு பாதமே திரும்பி திரும்பி வர முடியா பண்ணிருக்க, தலைகீழ திருப்பி வாசிக்க முடியாத ஸ்லோகத்தை பண்ணிருக்க, ஏன்ப்பா உங்களுக்கு புத்திசாலத்தினா ரொம்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு அவ இதுல இருக்கிற குணங்களை தான் பார்ப்பாளே, தோஷங்களை பார்க்க மாட்டாள். அதனால அவ என்ன பண்ணுவா அப்படிங்கிட்டமனாக்க, எங்கிட்ட என்ன பார்க்கச்சியே அவ ஏன்ப்பா மகான் ரொம்ப அழகா பாடியிருக்கார், ரொம்ப கர்த்தகர்மமா இருக்கு, எல்லாரும் சொண்டாட முடியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு அவ கௌரவத்தோட என்ன பார்க்கச்சியே கௌரவத்தோட பார்ப்பான். அவளுடைய பார்வையே என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றது போல இருக்கும். அத மாதிரி இல்ல கௌரி பாருடைய வழிய என்ன விட்டுட மாட்டான். ஆனா மத்தவாள் அதை பத்தி கவலை இல்லை, மத்தவாள்லாம் வித்வான் சொன்னான் வித்வான் நிவர்த்தி தோஷஜா அப்படின்னு சொல்லுவான். ஆக வித்வான் இருக்கிறவா தோஷத்தான் முன்னாடி பாப்பாளாம், அவளுக்கு கவனம் பண்ண வராது, இழுத்து கூட்டி கஷ்டப்பட்டு கவனம் பண்ணுவான் புரிஞ்சுதான். அப்படி கவனம் பண்ற காலத்துல அந்த கவனமும் சரியா வராது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தோஷத்தை மாதிரி நிறைய பார்த்து சொல்லுவா, நான் அவளை பத்தி நான் சொல்லல, யாரு பாதுகா பக்தாளா இருக்காளோ அவள் வந்து கவனம் பண்ணாள்னாக்க, அவ இயற்கையில கவியாவே இருந்தாளே ஆயிரம், அதுல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு என்னை கௌரவமாக பார்ப்பார்கள், அதுல எனக்கு வந்த சந்தோஷம் உண்டாகும் எனக்கு. அதனால பின்னாடி இதை பார்க்க கதாசனம் எதிரவா கூட என்ன என்னுடைய வாதாசனத்தை பார்த்துவிட்டு என்னை மதிப்பாக நினைப்பார்களே ஒழிய என்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள், இத்தனைக்கும் பாதுகாத்தேவிய உன்னுடைய பக்தி, உன்னுடைய பக்தியினால எனக்கு நடத்தி இருக்க உன்னுடைய வாத்சல்யம் இதுதான் காரணம். ஆகவே உன்னுடைய வாத்சல்யத்தினால நான் பாதுவாசாசனம் ஆயிரம் பாடினேன் ஒரு பெருமையை பெற்றேன் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். சங்கர்ஷயந்தி ஹ்ருதயான்யசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந ப்ரதயந்தி தோஷம் சத்ரங்கநாத சரணாவனிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சததிதோ சததோரிய சாட்சினித்வம். ஸ்லோகம் 1004. சங்கர்ஷயந்தி ஹ்ருதயானி அசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந ப்ரதயந்தி தோஷம் சத்ரங்கநாசசரணாவனி தே ஸ்துதீனாம் ஏகாபரம் சததோ இஹ சாட்சினித்வம். கவிகள் குணத்தையே பார்த்து பாராட்டுவாளே விழிய தோழத்து சொல்ல மாட்டான் அப்படின்னு கேட்க சொன்னார். அந்த கவிகளிலே ரெண்டு வகைப்பட்டவா இருக்கா, நல்லவாளம் இருக்கா கெட்டவாளம் இருக்கா. நல்லவாளா இருக்கிறவா என்ன பண்ணுவா, தோஷத்தை பார்த்தாலும் குணத்தையே பார்த்து சந்தோஷப்படுவா, ரொம்ப அண்ணா இருக்கு அண்ணா இருக்குன்னு சொல்லிடுவா. அதுலயே கவிகளை சில பேர் கெட்டவாள் இருக்காள், நாமும் தான் கவனம் பண்றோம் இவரும் கவனம் பண்ணிவிட்டார் அப்படின்னு அசூய. குணேஷு தோஷாவிஸ்தரணம் அசூயா, நல்லதுலயே கெட்டதா பார்ப்பாவா அவளுடைய சபாவம். அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இதுல என்னென்ன தோஷம் இருக்கு அப்படின்னு மாதிரி தோஷங்கள்லாம் பொறுக்கி எடுத்துட்டு அதெல்லாம் வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருவா. அது அவாளுடைய சுவாவம். தோஷம் இருந்து தோஷத்தை சொன்னா பரவாயில்லையே, தோஷம் இல்லாமல் குணம் இருக்கு பாரு, குணத்தையே அவ என்ன பண்ணுவா, தோஷமாக ஆயிடுச்சு அப்படி பேச ஆரம்பிச்சிருவார். அதனால அசத்தா இருக்கிறவன் குணத்தையே தோஷமாக்கி பேசுவார். நல்லவா இருக்கல, சந்தோஸ்து சந்தமபி ந பிரசயந்தி தோஷம். சத்துக்கள் இருக்காளே, அந்த சத்துக்கள் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டுப்போனா, இது தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பார்க்க பொருட்படுத்தாமல் குணத்தையே சொல்லி பாராட்டுவான். ஆக மொத்தம் இவாள் தோஷம் இருந்தாலும் அதை பார்க்க மாட்டான், அவன் குணங்களை பார்த்துட்டு குணத்தையே தோஷமாக ஆக்குவான். ஆக இதுல எது காவியம் எப்படி இருக்கு என்னங்கிறது எப்படி நிர்ணயம் பண்றது, தோஷம் இருக்கா அல்லது தோஷம் இல்லாமல் குணம் உள்ளதா இருக்கா, பாதுகாசனம் பாடினார எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இது வரத்தியார் போய் குணதோஷம் இருக்குது நிர்ணயம் பண்றதுல பத்தி எனக்கு அக்கறை இல்லை தெரிஞ்சுதா. சத்ரங்கநாத சரணாவணி தேஸ்துதீனாம், உன்னை தோத்திரம் பண்ண, இந்த தோத்திரத்துக்கு நீ நியமனம் பண்ண, இந்த பாதுகாசாசனத்தை நான் தோத்திரம் பண்ணி தலைக்கட்டினேன், கடைசியில உங்ககிட்டயே சமரிச்சுட்டேன். இப்போ நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க, சாட்சி நீத்வம், நீ சர்வசாட்சி, எம்பெருமான் எப்படி சர்வைக்கணும் அதே மாதிரி பாதுகா தேவி நீ சர்வைக்கியம். அதனால உனக்கு இதுல குணம் இருக்கா தோஷம் இருக்கா என்னென்ன இருக்கு எது இல்லை இது கூடமா அது அதிகமா என்கிறதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். அதனால ஏகாபரம் சதசிதோ சதசதோகம் இக சாட்சி நீத்வம். ஆக குணம் இருக்கிறதுக்கும் தோஷம் இருக்கிறதுக்கும் சாட்சியா இருக்கிறவள் நீ. ஆகினால சில பேர் பார்த்து பாராட்டினாங்கிறதுக்காக நான் கர்வப்பட போவதில்லை. அல்ல தோஷமுடையவர்கள் தோஷம் இருக்குன்னு சொன்னதுனால அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்லை. நீ சர்வசாட்சியா இருக்க முடியாது, நீ மனசு உகந்து பாதுகாசத்தை ஏற்று விட்ட, ஏன்னா குழந்தை பாடி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு என்ன அனுகிரகம் பண்ணிய நீ என்ன குத்தமா சொல்ல மாட்டேன். அதனால சர்வசாட்சியா இருக்க முடியான நீ, குணம் தோஷம் இருக்கிறத பத்தி சாட்சியா இருக்கிறவள் நீதான் சொல்லணும். மத்தவா என்ன சொன்னா என்ன, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை என்கிற எண்ணத்துல இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் சுவாமி தேசியன். இத்தம் துவமேவ நிஜகேடி வசாத கார்ஷீ இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரனன்யாம் ஸ்ரீயம் பதாவனி மயா சுமஹச்சரித்ரம் ஸ்ரீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேணா. ஸ்லோகம் 1005. இத்தம் துவமேவ நிஜகேளிவசாத கார்ஷீ இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரனன்யாம் ஸ்ரீயம் பதாவனி மயா சுமஹச்சரித்ரம் ஸ்ரீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேணா. இரண்டு ஸ்லோகங்கள்ல பாதுகாசனத்துல குணதோஷங்கள் இருக்கலாம், அப்படி குணதோஷங்களை பெரியவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், சிறியவர்கள் அற்பர்கள் குணத்து தோஷமா சொல்லிட்டே தான் இருப்பார். இருந்தாலும் நீதான் எனக்கு சர்வ சாட்சி, நீ சொல்லிதான் நான் இது பண்ணேன், அதனால நீயே சாட்சியா இருந்து பண்ணதான் அப்படின்னால அதுக்கு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நீ பொருட்படுத்தாமல் என்ன நீ அனுகிரகிப்பாய் என்று பேசினார். கேக என்ன சாதிக்கிறார், இது நான் பண்ணான்னா அதுல குணதோஷங்களை தான் பார்க்கணும், இது நானே பண்ணல, இத பண்ணதே நீ தான் பாதுகாதேவி, நீ ஈட்டது பாதுகாசரம், என்னை கருவியாக பயன்படுத்திக்கின்றாய், உன்னால நான் இதை பண்ணேன் இல்லையா, அதனால இது பண்ணது ஆறு நீ தான், நான் அது கருவி. அதனால இதுல சாட்சா பாதுகாதேவியே பண்ண விஷயத்துல எங்கேயாவது குணதோஷம் இருக்குமா, இருக்கவே இருக்காது அப்படிங்கிற தாத்பரியத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். அதோடு கூட இந்த ஸ்லோகத்தில் தான் ஈட்டுதற்கு சாட்சிய தியாகம் பண்றார். ஸ்ரீ வைஷ்ணவால் எந்த காரியம் செய்தாலும் பகவானே சஸ்மே சுப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி, செம்பெருமானே தன்னுடைய பிரீதிக்காக தானே இந்த காரியத்தை செய்திருப்பான் அப்படின்னு முதல்ல சொல்லுகிறோம். அதற்குன்னு கடைசியில் சஸ்மே சுப்ரீதியே ஸ்வயமேவ காரிதவான், தானே இந்த காலத்தை செய்தான் என்று முடிக்கிறோம். அதனால எல்லாம் உள்ளிருந்து கொண்டு எம்பெருமானே எல்லாவற்றையும் செய்கிறார். அதை நாம் சாட்சிய தாகம் என்று சொல்லுவோம். அதுபோல இப்ப பெரிய காரியத்தை செஞ்சுட்டார்கள் இப்ப சுவாமி ஜெயிக்கன் பாதுவாதாசரம். அதனால இந்த காரியத்தை ஆர் சொன்னா அப்படிங்கிட்டவனாக்க எம்பெருமானே பகவானே ஸ்வஸ்தி கப்ரியே பாதுவாசாசராக்கியம் கர்ம ஸ்வயமேவ காரிதவான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த பாதுவாசர கர்ப்பத்தை பெருமாளே நடத்தின்றார், பாதுகாதேவியே நடத்தின்றார் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. பாதுகாதேவி நீ எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டவனுக்கு என்ன, இக்ஷ்வாகுநாத பதபங்கஜயோர நன்யா. இக்ஷ்வாகுநாதன் ஆறு ராமன், இக்ஷ்வாகு வம்சத்திலே அவதரித்தவன் நாதன் ராமன். அவனுடைய பதம் திருவடி, அவனுடைய பதபங்கஜம் தாமரை வளர் போன்ற அழகான திருவடி. அதுல அனன்யாம், அதை விட்டு எப்பொழுதும் பிரியாமலே இருந்தவர். ஆக ராமனை விட்டு பிரியாமலே இருந்து ராமனோடையே இருந்தவளாறு பாதுகாதேவி. அப்பேற்பட்ட நீ இத்தம் துமேவ நிஜ கேளிவதாத காரிசி, உனக்கு விளையாட்டாக ரங்கநாதன் எப்படி அழிச்சுட்டு போறியோ அதே மாதிரி விளையாட்டாக என்ன என்ன கையை காட்டி விட்டு என்ன பண்ண, இந்த பாதுவாசரங்கிற காரியத்தை நீயே அழகாக பண்ணிவிட்டாய். அதனால இந்த பாதுவாசரம் பண்ணது நீ அப்படின்னார். எப்படின்னு கேட்டா, சீயம் பதாவணி மயா சுமஹச்சரித்திரம் சீதேவ தேவி சகஜேன ரவீஸ்வரேனா. சீதா தேவி இருக்காள, அவ என்ன பண்ணா, அவ எப்பட தெரியுமோ, அவளும் இக்ஷ்வாகுநாத பதபணி கஜயோரன்யா. இக்ஷ்வாகுநாதன் ராகவன், அவனுடைய பதபங்கஜம் அவனுடைய திருவடி தாமரை, அதை விட்டு பிரியாமல் ராவனை விட்டு பிரியாமல் இருந்தவள் ராமனையே எதிராக கொண்டவள் ஆறு சீதாதேவி. அந்த சீதாதேவி போல நீ பண்ணே அப்படிங்கிறார். சீதாதேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, சகஜேன கவீஸ்வரேன, அவருக்கு உடன் பிறந்தவர் ஆறு அப்படின்னா வால்மீகி. எப்படி உடன் பிறந்தவர்னா, சீதை எங்கேருந்து உண்டானா, பூமியிலேருந்து உண்டானா சீதாதேவி. அதே பூமியில இருக்க முடியாத புத்திலிருந்து உண்டானார் வால்மீகி. ஆக புத்தும் பூமி தான். ஆகினால சீதைக்கு சகோதரனாரு வால்மீகி மகர்ஷி. ஆகினால வால்மீகி மகர்ஷி இவர் இயற்கையாகவே கவி. அதனால அந்த கவீஸ்வரனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுவனாக்கே, சீதாதேவி அவர் மூலமாக உன்னுடைய சரித்திரத்தை எழுத முடியா பண்ண, ராமாயணத்தை எழுத முடியா பண்ண. ராமாயணத்துக்கு என்ன மூணு பேர் உண்டு, என்ன அப்படிங்கிட்ட போனாக்கேன், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்ய வதம் இத்தேவ என்று மூணு பேர், பௌலஸ்ய வதம் சீதா சரித்திரம் ராமாயணம் அப்படின்னா. அதுல சீதா சரித்திரங்கிற பேர் தான் முக்கியமானது. நடுவில் இருக்கு மத்தியமணி நியாயம்னு சொல்லுவார், நடுவில் சொன்ன பேரு சீதாயா சரித்திரம்னு. ஏன்னா சீதையினுடைய விஷயம்தான் ஜாஸ்தி இருக்கிற அப்படின்னால இது சீதா சரித்திரம். ஆக ராமாயணம் சீதா சரித்திரம் தன்னுடைய காவியமா போச்சு. தன்னுடைய காவியத்தை தனக்கு உடன் பிறந்தவரான மகாகவி வால்மீகி மகர்ஷியை கொண்டு பாடுவித்தாள் ஆறு சீதாதேவி வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் இல்லையா. அதுபோல நீர் என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்டவனாக்க, உம்மோடு கூட இருக்கும் முடியான என்னை கொண்டு இந்த பாதுகாசாசனத்தை நீர் பாடுவித்தீர். நான் ஆறு அப்படின்னு கேட்டா, நானும் உண்மை சேர்ந்தவன் அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகை யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பாதுகை இல்லையா. ஆக அனந்தங்கிட்ட அனந்தம் தான் ஆதிசேஷம். அனந்தங்கிட்டேந்து உண்டானவர் ஆண்டானவர் ஆறு பாதுகாதேவி. அதே மாதிரி சுவாமி தேசியன் பெறப்பட்டவர் அப்படின்னு கேட்டவனா, நம்ம மங்களம் சொல்லி சொல்றோம், அனந்த சூரிய சூனவே அபிநந்தியமான வைபவாத் திகந்தவாதி ஹம்சஜீத்திர அப்படின்னு நாம் அழகாக தேசியனை பத்தி பாடுறோம் இல்லையா. அதனால அனந்த சூரியகிட்டேந்து தோன்றினவர் ஆறு சுவாமி தேசியன். அனந்தங்கிட்டேந்து உண்டானவா பாதுகே, அனந்தங்கிட்டேந்து உண்டானவர் சுவாமி தேசியனும் இல்லையா. அதனால ரெண்டு பேருக்கும் அனந்தனுடைய தாப்பனாக ரெண்டு பேருக்கும் அனந்தன் இருக்கிறதுனால ஸ்ரேஷியினால் அழகாக சாதிக்கிறார் இப்படி. அதனால தன்னை சேர்ந்தவர் தனக்கு சகோதரர் மாதிரி சுவாமி தேசியன். அதனால ராட்டி என்ன பண்ணா, பாதுகாதேவி தான் விதேசிகன் மூலமாக இந்த பாதுகாசத்தை பாடி வைத்தார். எப்படியானால் சீதாதேவியானவள் தன்னோடு உடன் பிறந்த வால்மீகி மகரிஷியை கொண்டு தன்னுடைய சரித்திரத்தை சீதா சரிதம் மகது என்கிற தன்னுடைய சரித்திரத்தை பாடிவித்தாளோ, அதுபோல பாதுகாதேவியானவள் தன்னோட கூட இருக்க முடியாத பக்தனான தேசிகரை கொண்டு இந்த பாதுகாசாசனத்தை பாடிவித்தார். ஆகவே இது நான் பண்ணல, பாதுகாசாசனமே ஆனால் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டவனா பாதுகாதேவியார், நான் கருவியாக இருந்தேன், அதனால நான் பண்ண அல்லவோ குணதோஷ விசாரம் பண்ணணும், பாதுகாதேவியே பண்ணத்துல தோஷம் எங்க இருக்க போறது, அதனால பாதுகாசாசனத்துல எந்த விதமான தோஷமும் இருக்காது. அப்ப இப்படி அழகான பாதுகாசனத்தை உன்னிடம் பெருமாளே பண்ணி தன்னிடத்துல சமர்ப்பித்துக் கொண்டார். இப்ப ஏற்பட்ட உயர்ந்த பாதுகாசாசனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சுவாமி தேசியனுடைய திருவிழம். ஏன்னா கீதையில இக்கரோஷி எதாசி எஜ்ஜுகோஷி ஜதாசியது எத்தபஸ்ஸி கவுந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் என்று கண்ணனே சாதிக்கிறார். நீ என்ன செய்கிறையோ என்ன அல்லது என்ன சாப்பிட்றையோ என்ன ஹோமம் பண்றையோ இதுதான், நீ எதை பண்ணாலும் எதை என்ன யாருக்கு கொடுக்கறையோ என்ன தபஸ் பண்றையோ நீ எது பண்ணாலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், தத்குருஷ்வ மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு கண்ணனே சாதிக்கிறார். அதனால சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்தினால இந்த பாதுகாசாசனத்தை பாதுகாதேவிக்கே அர்ப்பணம் பண்ணுகிறார். ருதுகவதனசங்கஸ்பர்ஷ நித்யா கதாசித் சிரசி விநிஹிதாயாஹ சேனபூம்னா தவைவ சுகிரியமுபஜாதா மன்முகேனேத்யஜீயுஹ பரிசரணபராஸ்தே பாதுகேன்யவாஸ்ததோஷாஹ. ஸ்லோகம் 1006. ருதுகவதனசங்கஸ்பர்ஷநீத்யா கதாசித் சிரசி விநிஹிதாயாஹ சேனபூம்னா தவைவ சுகிரியமுபஜாதா மன்முகேனேத்யஜீயுஹ பரிசரணபராஸ்தே பாதுகே வாஸ்தோஷாஹ. போன ஸ்லோகத்துல சீதாதேவியானவள் பிரேரணை பண்ண அவருக்கு உடன் பிறந்தவரான வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். அதுபோல பாதுகையினுடைய பேரனால நான் இந்த பாதுகாசத்தை எழுதினேன்னு சாதித்தார். சீதை சொல்லி பண்ணதுங்கிறது நியாயம். ஏன்னு கேட்டா சீதை வால்மீகி முனியுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தாப்போ, லவகுசாலெல்லாம் பிறந்து அங்கதான் இருந்துட்டு இருந்தார். ஆகினால அப்போ சீதை பிரயணம் பண்ணி ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி முனிவர் சாதிச்சார்னு சொன்னா பொருத்தம். ஆனால் பாதுகாதேவி பிரேரணை பண்ணி சுவாமி தேசியன் இந்த பாதுகாசர ஸ்லோகத்தை சாதிச்சார்னு சொன்னார்னாக்க இது எப்படி பொருந்தும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் அந்த சந்தேகத்தை போக்குற சுவாமி தேசியன் ருதுக வதனசங்க ஸ்பர்ஷநீத்யாகதாசித். இது நான் சொல்லல, பரிசரணபராஸ்தே பாதுகே வாஸ்தோஷாஹ. இது பாதுகாதேவி உனக்கு கைகறி பண்றவா பாதுகா பக்தால் நிறைய இருக்கா சன்னதியில், அவன் அப்பேற்பட்டவா அபாஸ்த தோஷா ராகத்வேஷம் கிடையாது, இன்னும் பட்சபாதம் கிடையாது. அவன்லாம் என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகையினுடைய பெருமையினால தேசியம் 1000 ஸ்லோகத்தையும் அழகா பாடிட்டாரே அப்படின்னு அவளே சொல்லுவான். தெரிஞ்சுதா அது எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க அதுக்கு உதாரணம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன உதாரணம், ருதுக வதனசங்க ஸ்பர்ஷநீத்யா கதாசித் சிரசி விநிஹிதாயாஹ சேனபூம்னாத தெய்வ அப்படின்னா, அவர் உத்தானபாதன் ஒரு மகாராஜா இருந்தான். அவனுக்கு சுருதி சுநீதினு ரெண்டு அகமுடியாள், ஒத்தி மூத்தாள் ஒத்தலை இளையாள். மூத்தாள் குழந்தை இல்லை, இளையாள கல்யாணம் பண்ணிட்டார். பின்னாடி இளையாளுக்கும் குழந்தை பிறந்தது, மூத்தாளுக்கும் குழந்தை பிறந்தது. குழந்தைகளுக்கு எல்லாம் 5 வயசு இருக்கும். ஒரு நாள் தான்